சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்றச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. பொழுது ஆச்சாரிய வந்தனம். அனுகிருண்ணா துமாம் நிகமாந்தாத்திய சூக்தி அனுபூத்யுத்சுகம் குருராத்ராத்தவ அனுசிருத்யத்புதானி விபுதைரீரிதானி அனுமானாதிபிஹி சஹிதான்வஸ்மியஹம். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், நிகமாந்த மகாதேசிகனின் சூக்திகளுக்கு ஏற்கனவே நிறைய விபுதர்கள் அற்புதமான அர்த்தங்களை சொல்லியிருக்கிறார்கள். விபுதைஹி ஈரிதானி அத்புதானி அனுசிருத்ய, அதாவது அவர்கள் சொன்னதை அனுசரித்து அதிலுள்ள அனுமானம் உத்பிரேக்ஷை முதலியவற்றை விளக்கி இப்பொழுது அடியேன் பேச விரும்புகிறேன். இப்படி பேச விரும்புகிற அடியேனை அடியேனுடைய ஆச்சாரியரான மதுராந்தகம் வீரராகவாச்சாரியர் அனுகிரகிக்கட்டும் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய பொழிப்புரை. இது ஒரு புது மெட்டிலே அமைந்திருக்கிற காரணத்தினாலேயும் ஒவ்வொரு பாதமும் அணு என்று ஆரம்பிக்கும்படி அனுகிருண்ணாது அனுபூதி அனுசிருத்ய அனுமான என்ற பதங்கள் பாதங்களின் ஆரம்பத்திலே வந்து அனுப்பிராச அலங்காரம் பண்ணுவதாலும் அந்த சுவாமி மதுராந்தகம் சுவாமியினுடைய திருவுள்ளம் உகக்கும். இப்பொழுது ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயாதரங்கானுசரா கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். ஹயக்ரீவ தேவனே, தேவரீருடைய தயா தரங்கங்களை அனுசரித்து கொண்டிருக்கிற திவ்ய கடாட்சங்கள் அடியேனுக்கு நல்ல சரஸ்வதியை கொடுக்கட்டும். ஸ்ரோதாக்களின் காதுகளிலே அமிர்தத்தை பொழிகின்றதும் அவர்களுக்கு அபீஷ்டத்தை நிறைவேற்றுகிற காமதேனுவானதுமான பேச்சை அடியேனுக்கு தேவரீருடைய கடாட்சங்கள் தரட்டும். இன்றைக்கு உபன்யாச விஷயம், இம்மணி கோவையுடன் ஏற்கின்றந்தன் மும்மணி கோவை மொழி என்கிற வாக்கியத்திலே ஏற்கின்றார் என்ற பதம் இருக்கிறது. அதுவும் அதற்கு அடுத்த பதம் எந்தன் என்றதும் இவ்விரண்டு பதங்களும் ஏற்கின்றார் என்றால் ஸ்வீகரிக்கின்றார், அங்கீகரிக்கின்றார், ஏற்றுக்கொள்கின்றார் என்று அர்த்தம். ஏன் ஏற்கின்ற என்பதற்கான காரணங்களை இந்த பாசுரத்திலேயே கூறியிருக்கிறார் என்று விளக்குகிறார்கள் வியாக்கியாதாக்கள். அவற்றுள் சிலவற்றை இன்றைக்கு கேட்போம். இந்த பாசுரம் என்ன சொல்கிறது? திருமால் அடியவர்க்கு மெய்யனார் செய்ய திருமாமகள் என்றும் சேரும். திருமார்பில் இம்மணி கோவையுடன் ஏற்கின்றார். எந்த நிம் மும்மணி கோவை மொழி என்கிறது. இந்த பாசுரத்தின் படி பார்த்தால் அவர் திருமாலானதால் ஏற்கிறார், அவர் அடியவர்க்கு மெய்யனானதால் ஏற்கின்றார், அவரிடம் செய்ய திருமாமகள் என்றும் சேர்வதால் ஏற்கின்றார், அவருடைய மார்பு திருமார்பானதால் ஏற்கின்றார், அங்கே இம்மணிக்கோவை இருப்பதால் ஏற்கின்றார், இது எந்த மொழியானதால் ஏற்கின்றார் என்று இப்பாசுரத்திலே உள்ள அடைமொழிகளை எல்லாம் அபிப்ராய கர்ப்பிதமாக்கி, அதாவது அவை ஒவ்வொன்றும் ஏற்கின்ற என்பதற்கு காரணம் சொல்ல வந்தவை போல ஆக்கி விளக்குகிறார்கள் இந்த உரையாசிரியர்கள். அதிலே முதல் காரணம் திருமாலானதால் ஏற்கின்றார் என்று. திருமால் என்பதற்கும் இரண்டு அர்த்தங்கள் இருப்பதாலே இரண்டு காரணங்கள் சொன்னபடி, ஒன்று அவர் திருமகளிடம் மால் கொண்ட காரணத்தாலே என் மொழியை ஏற்கின்றார் என்பது. அவள் பேச்சை தட்ட முடியாது, அவள் என் மொழியை ஏற்கும்படி சிபாரிசு பண்ணினால் அதை மறுக்க முடியாது. அடியேனோ முதலிலே அவளிடம் ஒரு விண்ணப்பம் பண்ணிவிடுகிறேன், சிபாரிசு பண்ணு என்று. எங்கே மாதஸ்துவமம்புருஹஸ்வாசி நீகிஞ்சிதே தஸ்தி விஜ்ஞாப்யதே மயி குருஷ்வ ததா பிரசாதம் ஆகர்ணயிஷ்யதி யதா விபுதேஸ்வரஸ்தே பிரேயானசௌ பிருத்துக ஜல்பிதர்வதி மதுக்திம் என்று இந்த மும்மணி கோவைக்கு முன்னே பண்ணின ஸ்தோத்திரத்திலேயே விண்ணப்பம் பண்ணிவிட்டேன். அம்மா செங்கல்லி தாயாரே, ஒரு சின்ன விண்ணப்பம், கிஞ்சிதி விஜ்ஞாப்யதே, என்னுடைய பேச்சை குழந்தையின் மழலையை கேட்பது போல பிருதுக ஜல்பிதவதி உன்மணன் பிரேயான் தெய்வநாயகன், அவன் கேட்கும்படியாக நீ அனுகிரகிக்க வேணும், யதா ஆகர்ண இஷ்யதி ததா பிரசாதம் குரு என்று தாயாரிடம் பிரார்த்தனை பண்ணினார் சுவாமி தேசிகன். எதிலே இந்த செந்தமிழ் மும்மணி கோவை செரிய சேர்ப்பதற்கு முன்னாலே அடியினை மேல் அடியுறையால் 50 ஏற்றினாரே, அந்த தேவநாயக பஞ்சாசத்திலே இந்த பிரார்த்தனையை பண்ணினார். அதனால் இவருடைய பேச்சை தேசிகனுடைய பேச்சை கேட்டாக வேண்டும் பெருமாள் என்று தாயாரினுடைய பலத்த சிபாரிசு இருக்கும். அவரோ திருமால், தாயாரிடம் வியாமோகம் கொண்டவர், ஆகையால் நிச்சயமாக கேட்பார், ஏற்கின்றார் என்பதற்கு இது முதல் காரணம். இரண்டாவது காரணம், அவர் மிக பெரியவர், மகான் பிரபுவை புருஷ என்று உபனிஷத்தால் ஓதப்படுகிறவர். தமிழ் பதமான திருமால் என்பதற்கு இது இன்னொரு அர்த்தம், மகான் பிரபு என்று அர்த்தம். மால் என்றால் மிக பெரியவர் என்று அர்த்தம். பிரஹத்வஞ்ச ஸ்வரூபேண குணைஷ்ட யத்ர அனவதிகாதிசயம் என்று ஸ்ரீபாஷ்யம். பெரிய பெரிய குணங்கள் கொண்டவர், நிறைய பொறுமை, நிறைய வன்மை. இந்த பெரிய குணங்கள் அதிகமாக இருப்பதை நமக்கெல்லாம் காண்பிப்பவரும் கூட திருமால். அப்படி உலகுக்கு காண்பிக்க இதோ ஒரு வாய்ப்பு அப்பருக்கு. என் மும்மணிக்கோவை மொழியை திருமார்பில் அவர் ஏற்றுக்கொண்டால் உலகத்தில் எல்லாருக்கும் தெரிந்துவிடும் அவருக்கு பொறுமையும் வன்மையும் கருணையும் அபரிமிதமாக இருக்கின்றன என்பது. இதற்காகவே தேசிகன் போன்ற அடியார்களுடைய பணுவல்களையெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர் திருமாலானதால், பரபிரம்மமானதால், மிகப்பெரியவரானதால், அவருக்கு குணங்கள் மிகவும் அதிசயித்தமாக இருப்பதாலே அந்த குணங்களை உலகத்துக்கு பறைசாற்றுவதற்காக இந்த மும்மணி கோவையை ஏற்றுக்கொள்ளுகிறார். இதிலுள்ள கருத்தினுடைய ஆரம்பம் பராசர பட்டர் என்ற பூர்வாச்சாரியர் விளக்கியது. ஸ்ரீ குண ரத்ன கோஷம் என்பதிலே இருப்பது. யஸ்மாதஸ்மதமர்ஷணீய பணிதி ஸ்வீகாரஸ்தஸ்தே குணாஹ க்ஷாந்த்யஹூதார்ய தயாதயோ பகவதி ஸ்வாம் ப்ரஸ்னு வீரம் ப்ரஸாம். பகவதி மகாலட்சுமியே, பெருமாளுடைய திரு கல்யாண குணங்கள் உலகத்தார்க்கு மிகுதியாக வெளிப்படுவதற்கு என்னுடைய ஸ்துதியை ஏற்றுக்கொள்வது ஒரு சாதனம் ஆகிறது. பணிதி ஸ்வீகாரத என்பது மொழியை ஏற்கின்றாரே, அது மும்மணிக்கோவையிலே மொழியை ஏற்கின்றார் என்று இருக்கிறது. இதிலே பணிதி ஸ்வீகாரதா என்று இருக்கிறது. எப்படி இந்த ஏற்றுக்கொள்ளல் என்பது அவருடைய திருக்கல்யாண குணங்கள் வெளிப்படுவதற்கு சாதனமாகும் என்று கேட்டால், இதோ விவரணம் பராசர பட்டருடையது. என் வார்த்தை அமர்ஷணீயம், பொறுத்து கொள்ள இயலாதது, சுஷ்கமானது, சக்கையானது, ரசமில்லாத பிண்ணாக்கு போல என்று நைச்சியம் தன்னுடைய வார்த்தையின் தாழ்வை நினைத்து பார்த்து யஸ்மாதஸ்மதமர்ஷணீய பணிதி என்கிறார். பிரம்மா முதலிய மற்றவர்கள் பண்ணுகிற ஸ்தோத்திரத்தோடு ஒப்பிடும் போது இது மனுஷர்களான நாம் பண்ணுகிற ஸ்தோத்திரங்கள் அலட்சியப்படுத்தத்தக்கவை, இதை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டியது கிடையாது, இதை கேட்டுக்கொண்டிருப்பதற்கே மிகவும் பொறுமை தேவைப்படும், இதை கேட்டு இந்த சொல் காணிக்கையை ஏற்றுக்கொள்பவும் எவன் ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறானோ அவன் மகாக்ஷமாவான், மிகவும் பொறுமை வழிபவனாகத்தான் இருக்க வேண்டும். என்னுடைய மொழியை இன்னும் எத்தனையோ தேவர்களுடைய மொழிகள் எல்லாம் இருக்கும் பொழுது இதை பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருக்கிறானே, ஆகையாலே என் கவிதையை ஸ்வீகரிப்பதன் மூலம் பகவானுடைய பொறுமை மிகுதி உலகத்தார்க்கெல்லாம் புரியும். பொறுமை என்கிற இந்த குணம் போலே ஔதாரியம் என்று வேறொரு குணம் இருக்கிறது. வள்ளல் தன்மை என்று அர்த்தம், கொடை குணம். அவன் பெரிய கொடையாளி என்பதும் இந்த மும்மணி கோவையை ஏற்பதனாலே பிரபலமாகும். இந்த ஸ்ரீகுணரத்ன கோஷத்தை ஏற்பதனாலே பிரபலமாகும். எப்படி பிரபலமாகும் என்றால், அதோடு கூட ஏற்பது கொடுப்பது ரெண்டும் எதிரெதிர் என்றோ, ஏற்பவனுக்கு கொடுக்கும் குணம் பிரபலமாகும் என்பது எதிரிடையாக இருக்கிறது என்றோ என்று கேட்டார்கள். இதோ விளக்கம். என்னுடைய மும்மணி கோவைக்கு அவன் தன் திருமார்பில் இடம் தருகிறான், இதை வாங்கிக் கொள்கிறான், இதற்கு இடம் தருகிறான். என் பனுவலுக்கு, என்னுடைய கிருதிக்கு, என்னுடைய ஸ்துதிக்கு பெரியதொரு அந்தஸ்து தருகிறான். என் தகுதிக்கு மீறியபடி எனக்கு பெருமை தருகிறான். அவன் பெரிய கொடையாளியாயிருப்பது இதிலிருந்து தெரிகிறது. இதை உலகத்தார் புரிந்து கொள்வார்கள். அதனாலே அவன் ஏற்கின்றான். பொறுமை வன்மை என்ற இரண்டு திருக்குணங்களையும் பறைசாற்றிக் கொண்டு ஏற்கிறான். இந்த பொறுமையும் வன்மையும் தவிர கருணை என்று ஒரு முக்கிய குணம், அதுவும் வெளிப்படுகிறது இப்படி அவன் ஏற்றுக்கொள்வதாலே. என்னை ஒரு பொருட்டாக கருதி, நான் ஒரு துச்சமான வஸ்து, என்னையும் ஒரு பொருட்டாக கருதி என் செய்யுளை அவன் ஏற்றுக்கொள்வதும் அவனுடைய கருணை மிகுதியாலே. கருணை என்றால் என்ன? தயை என்றால் பரதுக்க நிராசிக்கீர்ஷா என்று இதற்கு முன் பார்த்தோம். துக்கத்தை, அயலார் படுகிற துக்கத்தை நிராகரிக்கும் விருப்பம்தான் கருணை. அது இங்கே எப்படி வருகிறது என்றால், இந்த மும்மணி கோவையிலே நான் அழுகிறேன், அகற்றுகிறேன், இதற்கு பின்வரும் பாசுரங்களிலே என் துயரத்தை வெளிப்படுத்துகிறேன், கெஞ்சுகிறேன், மன்றாடுகிறேன், என்னுடைய காதலை கொட்டி தீர்க்கிறேன், என்னுடைய விரக வேதனையிலே அழுகிறேன். இந்த துக்கத்தை தணிப்பதற்காக அவன் என்னுடைய செய்யுளை ஏற்கிறான். பிறரது துக்கத்தை நீக்க முற்படுவதுதானே கருணை என்பது. இவ்வாறாக அவனுடைய பொறுமை, அவனுடைய கொடை குணம், அவனுடைய கருணை முதலிய திருக்குணங்கள் அவனுக்கு மிகவும் அதிகமாக இருப்பது எல்லாருக்கும் புரியும் வகையிலே அவர் திருமார்பில் இம்மணி கோவையுடன் ஏற்கின்றார் என்ற மும்மணி கோவை மொழி. இங்கே ஒரு ஆட்சேபம். அவர் ஏற்பது என்னுடைய நல்ல நலத்துக்காகவா அல்லது தன்னுடைய சுயநலத்துக்காகவா? தன்னலத்துக்காகத்தான் ஏற்கின்றார், தன்னுடைய குணங்கள் வெளிப்படுத்துவதற்காகத்தான் ஏற்கின்றார் என்று சொன்னால் அவருடைய கல்யாண குணங்களுக்கு அது சிறப்பா அல்லது அது அவத்தியமா என்று கேட்டால் அது அவத்தியமாகாது. அதற்கும் இரண்டு காரணங்கள். அவன் தன்னுடைய கல்யாண குணங்களை வெளியிடுகிறானே, அது யாருடைய நலத்துக்காக? அவன் லோகக்ஷேமத்துக்காக தன்னுடைய கல்யாண குணங்களை லோகத்தாருக்கு காண்பிக்கிறான். தெரிந்து கொண்டால் மற்ற பலருக்கும் நன்மை ஏற்படும். பகவானுடைய திருக்குணங்களை கீர்த்திப்பதற்கு வேறு பலரும் முற்படுவர். அதனால் எத்தனையோ பேர் உஜ்ஜீவனம் பெறலாம், உய்வடையலாம். ஆகையாலே என்னுடைய மும்மணி கோவை மொழியை அவன் ஏற்றுக்கொண்டானால் இன்னும் எத்தனையோ பேர் உஜ்ஜீவனத்துக்கு வழி தெரிந்து கொள்வார்கள். இரண்டாவது காரணம், மோக்ஷப் பிரதானம் உள்பட எல்லாவற்றிலும் பிரதான பலி அவன்தான் என்பது சம்பிரதாயம். எனக்கு அவன் மோட்சம் கொடுத்தால் கூட, அதனாலே எனக்கு பலன் கிடைத்தால் கூட, அவன் தனக்கு பலன் கிடைத்ததாக பாவிப்பவன். அவன் பிரதான பலி. எனக்கு மோட்சம் கொடுப்பதும் கூட எனக்காக மட்டுமன்றி தன் திருவுள்ள உகப்புக்காகவும் தான். இப்படி எல்லாமே அவனுக்காக என்று இருக்கும் பொழுது, அவனுடைய திருக்கல்யாண குணங்களை வெளிப்படுத்துவதற்காக என்கிற தன்னலத்துக்காக அவன் இந்த மும்மணிக்கோவை மொழியை ஏற்றுக்கொண்டாலும் அதிலும் தப்பில்லை. இதுவரை ஏற்கின்றார் என்பதற்கு இரண்டு காரணங்களை கேட்டோம். ஒன்று, அவர் திருமகளிடம் மையல் கொண்ட திருமாலானபடியாலே ஏற்கின்றார் என்று. இரண்டு, அவர் மகாபுருஷனான திருமாலானபடியாலே ஏற்கின்றார் என்று. இப்போது மூன்றாவது, அவர் அடியவர்க்கு மெய்யனானபடியாலே ஏற்கின்றார் என்பது. நான் அடியவர்களிலே ஒருவன், அவன் எனக்கும் மெய்யனாக இருக்க வேண்டும், என்னுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றி வைக்க வேண்டும். ஆகையாலே என் கிருதியை சுவீகரித்து அவர் தான் அடியவர்க்கு மெய்யன் என்பதை நிரூபித்துக் கொள்கிறார். இளைய புன்கவிதையேலும் எம்பிரக்கு இனியவாரே என்கிறார் ஒரு ஆழ்வார். என்னுடைய கவிதையினுடைய ரசமோ வளமோ அவனை ஈர்ப்பதாலே அவன் ஏற்கின்றான் என்று சொன்னாலும் சொல்லலாம், ஆனால் நான் அப்படி சொல்லவில்லை. அவாப்த சமஸ்த காமனையும் அவாவ வைக்கும்படி கவிதை இயற்றுவது என்பது எவராலும் முடியாது. நான் அடியவனாக இருந்து இயற்றிய கவிதை என்பதுதான் அவன் ஏற்பதற்கு காரணமாயிருக்கும். அடியவர்களுக்கு மெய்யனாக இருப்பது என்பதில் அடியவர்களின் பேச்சை கேட்டு மகிழ்வது என்பது கூட அடங்கும். துஷ்டூஷதோ மம மனோரத சித்திதாயி தாசேஷு சத்ய இதி தாரய நாமதேயம் என்கிறார் தேவராஜக பஞ்சாசத்திலே. அடியவருக்கு மெய்யனானபடியால் தான் ஸ்தோத்திரத்தை ஏற்க வேண்டும். அவனே ஸ்தவப்ரிய ஸ்தோதா என்று ஸ்தவப்ரியனாக இருப்பதால் ஏற்பது கிடக்கட்டும். ஆனால் அடியவனான நான் துதிக்க விரும்புகிறேன். துஷ்டூஷதோ மம, இந்த ஸ்தோத்திரத்தை நீ ஏற்க வேண்டும் என்பது என்னுடைய மனோரதம். அந்த மனோரதத்துக்கு மனோரத சித்திதாயி அதை நிறைவேற்றினால் உனக்கு அடியவர்க்கு மெய்யன் என்கிற பெயரானது தகும். தாசேஷு சத்ய இதி தாரய நாமதேயம் என்று இதனுடைய கருத்து. அவன் அடியவர்க்கு மெய்யனாக இருப்பது இந்த மும்மணிக்கோவையை ஏற்கின்றார் என்பதற்கு காரணமாகிறது. இதுவரை திருமார்பில் ஏற்கின்றார் என்பதற்கு மூன்று காரணங்களை புரிந்து கொண்டோம். அவன் திருமகளிடம் மால் கொண்ட திருமாலானபடியாலே ஏற்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிட்டது என்பது முதல் காரணம். அவன் பொறுமை முதலிய கல்யாண குணங்களை மிகுதியாக கொண்டவன் என்ற அர்த்தத்திலே திருமால். ஆதலாலே அவன் இதை ஏற்கின்றான் என்பது இரண்டாவது காரணம். அவன் அடியவர்க்கு மெய்யனாதலாலே ஏற்கின்றான் என்று மூன்றாவது காரணம். இவ்வாறாக திருமால் அடியவர்க்கு மெய்யனார் என்று முதல் வரியிலே சொன்ன அடைமொழிகளை எல்லாம் திருமார்பில் ஏற்கின்றார் என்று சொன்னதற்கு காரணங்களாயின. இனி நாலாவது காரணம். இப்படி ஏற்பட்டாலே தனக்கே உகப்பு உண்டாவதாலே ஏற்கின்றான் என்பது. நாம் வளர்க்கிற கிளியினுடைய கொச்சை பேச்சை கேட்டு நாம் மகிழும் போது அந்த மகிழ்ச்சிக்கு காரணம் அந்த பேச்சிலே இருக்கிற அர்த்த புஷ்டியோ இலக்கிய வளமோ சாகித்ய ரசம் அதெல்லாம் கிடையாது. நம் வளர்ப்பு கிளி அது நம் வளர்ப்பு கிளியானதனாலே பேசுவது நமக்கு பிடித்திருக்கிறது, அவ்வளவுதான். அதுபோல பகவானுக்கு நாமெல்லாம் வளர்ப்பு கிளிகள். நம்முடைய செய்யுள்களை அவன் உவப்புடன் ஏற்கின்றான். ஸ்தோத்ரம் மயா விரசிதம் த்வதீனவாகா த்வத்ப்ரீதயே வரத யதி ததிதம் நசித்ரம் ஆவர்ஜயந்தி ஹ்ருதயம் கலு சிக்ஷகாண மஞ்சூனி பஞ்சர சகுந்த விஜல்பிதானி. இதே சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்திலே சொல்லுகிறார். அவன் ஏற்றுக்கொள்வதற்கு காரணத்தை கிளி திருஷ்டாந்தம் இங்கே மிக நன்றாக பொருந்துகிறது என்பதை விளக்குகிறார். என்ற பதத்தாலே ஒரு பொருத்தம். கிளிக்கு வார்த்தைகளை பழக்கியவன் எவனோ அவன் அதன் மழலையை கேட்டு மகிழ்கிறான். அதுபோல என் வார்த்தை உனக்கு அதீனமாக இருப்பதாலே நீ என்னுடைய பேச்சை கேட்டு மகிழ்கிறாய் என்பது முதல் பொருத்தம். தெய்வநாயகன் தேசிகனுக்கு மும்மணிக்கோவை முதலியவற்றை இயற்றுகிற சாமர்த்தியத்தை கொடுத்தவர். அவருக்கு அதீனமான வார்த்தையை கொண்டு இந்த பிரபந்தம் மும்மணிக்கோவை இயற்றப்பட்டிருப்பதாலே இதை பாடினால் அவன் ஏற்றுக்கொள்கிறான். அடுத்தது இரண்டாவது பஞ்சகுந்தாலே இரண்டாவது பொருத்தம். கிளியை கூண்டிலே அடைத்து வைக்கிறார்கள், அதனாலே மகிழ்கிறவர்கள். என்னையும் சம்சார கூண்டிலே அடைத்தவன்தான் என் வாக்கை கேட்டு மகிழ்கிறான். சம்சாரம் என்கிற பஞ்சரத்திலே முதலில் என்னை அடைத்து வைத்து விட்டு எனக்கு வார்த்தை பழக்கி கொடுத்தானே ஒருவன், அவன் அந்த வார்த்தையை கேட்டு மகிழ்கிறான் என்பது இரண்டாவது பொருத்தம். அடுத்தது விஜல் பிதாசி என்பதிலே மூன்றாவது பொருத்தம். கிளி கொச்சையாக பேசுகிறது. அதுபோல நானும் ஏதேதோ வாயில் வந்ததையெல்லாம் ஸ்தோத்ரம் என்ற பெயரிலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எல்லாம் உளறல்கள்தான். இருந்தாலும் வளர்ப்பவனுக்கு அது இன்பம் தருகிறது. இது மூன்றாவது பொருத்தம். சிக்ஷகாணாம் என்ற பதத்திலே நாலாவது பொருத்தம். எனக்கு இப்படி செய்யுள்களை எழுத கற்றுக் கொடுத்தது, பயிற்சி கொடுத்தது யார்? ஆச்சாரிய பரம்பரைக்காரர்கள். அதாவது திருமால் தொடங்கி திருமாலின் அம்சமான அஸ்மதாச்சாரியன் வரையில் உள்ளவர்கள், அவர்கள் சிக்ஷகர்கள். ஆசிரியர்கள் தம் மாணவர்களை பயிற்றுவித்த பிறகு அவர்கள் சொல்வதை கேட்டு மகிழ்கிறார்கள். இது நாலாவது பொருத்தம் கிளி திருஷ்டாந்தத்திலே. இப்படியாக உடைமையாளன், கூண்டில் அடைத்தவன், கற்றுக் கொடுத்தவன், மகிழ்பவன் என்று நாலு பேரும் கிளிக்கு ஒருவரே ஆவது போல எனக்கு நீ ஒருவனே ஆகிறாய். அவர் ஜயந்தி ஹிருதயம் என்கிறார். உன்னுடைய ஹிருதயத்தை ஈர்ப்பதால் தான் இந்த மும்மணி கோவையை ஹிருதயத்துக்கு சமீபத்திலே திருமார்பிலே ஏற்கின்றாய் என்பதும் பொருத்தமே. இவ்வாறாக மும்மணி கோவையை திருமார்பில் ஏற்கின்றார் என்பதற்கான காரணங்களிலே ஒன்றை வரதராஜ பஞ்சாசத்திலே விளக்கியிருக்கிறார் என்று புரிந்து கொள்ளலாம். இதுவரை நாலு காரணங்களை கேட்டோம். ஏற்கின்றார் என்பதற்கு இப்போது ஐந்தாவது காரணம். நாம் பெருமாளுக்கு எத்தனையோ சமர்ப்பிக்கிறோம். ஏன் எல்லாவற்றையுமே சமர்ப்பிக்க வேண்டும்? யத்கரோஷி யதஸ்மஹாசி என்று ஆரம்பித்து தத்குருஷ்வமதர்ப்பணம் என்று அவனே பகவத்கீதையிலே விதித்திருக்கிறான். அதனாலே எல்லாவற்றையும் கிருஷ்ணார்ப்பணம் பண்ணுகிறோம். காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனாவா ப்ரகிருதே ஸ்வபாவாதி கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணயேதி சமர்ப்பயாமி என்று பிரதி தினமும் சொல்லி வருகிறோமே, அதன்படி உடலாலும் வாக்காலும் மனசாலும் பண்ணுவதையெல்லாம் நாராயணனுக்கு என்று அர்ப்பித்து விடுகிறோம். இந்த மும்மணி கோவை என்பது வாக்காலே பண்ணியது, இதுவும் அவனுக்கு அர்ப்பிதம். நாம் சமர்ப்பிப்பதையெல்லாம் அவன் ஏற்றுக்கொள்கிறான் என்றாலும் கூட அந்த ஸ்வீகரிப்பிலே, அந்த ஏற்றுக்கொள்ளலிலே தாரதமியம் இருக்கிறதாம். சிலவற்றை உரிமையுடன் ஏற்கின்றார், சிலவற்றை உவகையுடன் ஏற்கின்றார், சிலவற்றை உயர்ந்ததாயேற்கின்றார். உரிமையுடன் மட்டுமா ஏற்பதை திருவடியிலே ஏற்கின்றார், உவகையுடன் ஏற்பதை திருமார்பிலே ஏற்கின்றார், உயர்ந்ததென்று ஏற்பதை திருமுடியிலே ஏற்கின்றார் தலையிலே. இந்த மூன்றுக்கும் மூன்று உதாரணங்களை பார்ப்போம். எல்லாம் ஆச்சாரியர்கள் காட்டிய வழி. ஹோமத்திலே நாம் சமர்ப்பித்ததை அவர் திருவடியிலே ஏற்றுக்கொள்கிறார். சரணாகதி மூலம் நாம் சமர்ப்பித்த ஆத்மாவை அவர் திருமார்பிலே ஏற்கின்றார். ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை அவர் தன் தலையிலே ஏற்கின்றார். எல்லாம் உதாரணங்கள். இந்த பாகுபாட்டை வரையறுத்து சொல்வது என்பது முடியாது. அப்படி சொல்ல தேவையும் இல்லை. ஆனாலும் கூட இப்படி ஒரு பாகுபாடு ஆங்காங்கே இருப்பதை நாம் புரிந்து கொண்டாக வேண்டும். ஏனென்றால் இவ்விடத்திலே மும்மணி கோவையை திருமசிலே ஏற்கின்றார் என்று அருளி செய்ததனுடைய நோக்கம் அப்போதுதான் நமக்கு புரியும். சிலவற்றை திருவடியில் ஏற்கின்றார், சிலவற்றை திருமார்பில் ஏற்கின்றார், சிலவற்றை திருமுடியில் ஏற்கின்றார் என்பதற்கான பாகுபாடுகளையும் பாகுபாடுகளுக்கான காரணங்களையும் புரிந்து கொண்டால் இங்கே மும்மணி கோவையை அவர் திருமார்பில் ஏற்பதற்கான காரணம் நமக்கு புரியும். இதற்காக ஒரு ஸ்ரீ சூக்தி ஸ்ரீமத் ரகசிய திரயசாரத்திலிருந்து பரமைகாந்திகள் அல்லாதார் பண்ணும் கைங்கரியத்தை சர்வேஸ்வரன் திருவடிகளாலே கை கொள்ளும் என்னுமிடத்தையும் பரமைகாந்திகள் பண்ணும் கைங்கரியத்தை திருமுடியாலே கை கொள்ளும் என்னுமிடத்தையும் ஸ்ரீவேதவியாச பகவான் அருளி செய்தான் என்று சரம ஸ்லோக அதிகாரத்திலே இதனுடைய அர்த்தம் என்ன? ஐங்கரியத்தை பகவான் ஏற்றுக்கொள்கிறான். யார் பண்ணினாலும் எந்த கைங்கரியம் பண்ணினாலும் பகவான் ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் கைங்கரியத்தை யார் எந்த மனப்பான்மையுடன் பண்ணுகிறார் என்பதற்கு ஏற்ப வேறுபடுகிறது அதை பகவான் ஏற்றுக்கொள்ளுகிற பாங்கு. சில கைங்கரியங்களை திருவடியிலே ஏற்பானாம், இன்னும் சில கைங்கரியங்களை திருமுடியிலே ஏற்பானாம். அந்த கைங்கரியத்தை பண்ணுகிறவன், அந்த கர்மாவை பண்ணி அவரிடம் சமர்ப்பிக்கிறவன் பரமை காந்தியா இல்லையா என்பதை முதலில் பார்ப்பானான். அதை பொறுத்து இந்த வேறுபாடு வருமா? பரமை காந்தி சமர்ப்பித்தால் தலையாலே ஏற்றுக்கொள்ளுவான், மற்றவர் சமர்ப்பித்தால் தன்னுடைய திருவடியிலே ஏற்றுக்கொள்ளுவான். தேசிகன் எந்த நிஷ்கர்ஷம் பண்ணினாலும் அதற்கு சரியான பிரமாணங்களை காட்டித்தான் பண்ணுவார். இப்பொழுது சொல்கிற கருத்துக்கு பிரமாணமாக மகாபாரதத்திலிருந்து ஒரு மேற்கோள் காட்டுகிறார். சாந்தி பர்வத்திலே இந்த ஸ்லோகங்கள் ஹவ்யம் கவ்யஞ்ச சததம் விதி பூர்வம் பிரயுஞ்சதே சர்வம் தேவதேவஸ்ய சரணாவுபதிஷ்டதே யாஹ் க்ரியா சம்ப்ரயுக்தா ஸ்யுஹ் ஏகாந்தகத புத்திபிஹ் பிரதிகிருண்ணாதி வை ஸ்வயம். இந்த மகாபாரத ஸ்லோகத்திலே பிரதிகிருண்ணாதி என்ற பதத்துக்கு ஏற்கின்றார் என்று தமிழில் அர்த்தம். சிலவற்றை சில திருமேனியின் சில அவயவங்களிலே ஏற்கின்றார், சிலவற்றை சரணாவுபதிஷ்டதே திருவடியிலே சிலவற்றை சிரசாப்ரதி கிருண்ஹாதி திருமுடியிலே என்று இங்கே வித்தியாசம் காண்பிக்கிறார். அதுபோல மும்மணி கோவையை திருமார்பிலே ஏற்கின்றார். இந்த மகாபாரத ஸ்லோகங்களுக்கு பிரசித்த வித்வானாக எழுந்தருளியிருந்த நவநீதம் ஸ்ரீராம தேசிகாச்சார சுவாமியினுடைய தமிழ் வடிவத்தை வாசித்து கேட்டால் தெளிவாக அர்த்தம் புரியும். இது அவர் சொல்கிற அர்த்தம். தேவதைகளுக்கும் பித்ருக்களுக்கும் முறைப்படி கொடுக்கிற ஹவிஸ் முதலிய வத்துகள் தேவாதிதேவனான எம்பெருமானுடைய திருவடிகளிலே சேருகின்றன. ஆனால் பரமைகாந்திகள் செய்யும் கர்மங்களையெல்லாம் எம்பெருமான் தானே தன் திருமுடியாலே பெற்றுக்கொள்கிறான் என்று. நாம் நித்தியம் எத்தனையோ ஹோமங்களையும் அடிக்கடி பித்திருக்காரியங்களையும் பண்ணுகிறோம். ஹோமத்திலே ஹவ்யங்களை சமர்ப்பிக்கிறோம், பித்திருக்காரியத்திலே கவ்யங்களை சமர்ப்பிக்கிறோம். சமர்ப்பிக்கும் பொழுது அக்னயே ஸ்வஹா விஸ்வேபியோ தேவேபிய ஸ்வஹா என்றெல்லாம் தேவதைகளுடைய பெயர்களை சொல்லி அந்தந்த தேவதைகளுக்கு சமர்ப்பிப்பதா சொல்லுகிறோம். ஆனால் தேவதைகளுக்கோ பித்திருக்களுக்கோ நாம் சாஸ்திர விதிப்படி கொடுக்கிற ஹவ்ய கவ்யங்கள் கூட தேவாதிதேவனான எம்பெருமானுடைய திருவடிகளிலேதான் சேர்கின்றன. இதை தெரிந்து கொண்டு பரமைகாந்திகள் தேவ பித்திருக்களை கூட பரமாத்மாவினுடைய சரீரங்களாக நினைத்து கொண்டு அதே காரியங்களை பண்ணும் பொழுது அவர்களுடைய கர்மங்களை எல்லாம் எம்பெருமான் தானே தன்னுடைய திருமுடியாலே ஏற்றுக்கொள்ளுகிறானா, மரியாதையுடன் ஏற்றுக்கொள்ளுகிறானா. இதிலே இன்னொரு வித்தியாசத்தையும் கவனிக்கிறோம். ஸ்வயம் என்கிற பதம் பிரதி கிருண்ஹாதி வை ஸ்வயம். சில வஸ்துகள் அவரிடம் போய் சேருமா, இன்னும் சிலவற்றை அர்த்தன் ஸ்வயமாகவே பெற்றுக் கொள்வானாம். தன்னிடம் வருபவற்றை ஏற்றுக்கொள்ளும் போது சிலவற்றுக்கு மட்டும் தானே வரவேற்புடன் ஏற்றுக்கொள்வானாம், தலை தாழ்த்தி சுவீகரிப்பானாம். வீட்டுக்கு எத்தனையோ விருந்தாளிகள் வருகிறார்கள், எல்லாரையும் உபசரிக்கிறோம். ஆனாலும் உபசரிப்பிலே பல தாரதமியங்களை பார்க்கிறோம் அல்லவா. எல்லாருக்கும் அர்க்கபாத்தியம் கொடுக்கலாம், எல்லாருக்கும் சாதம் போடலாம், அன்னதானம் பண்ணலாம். ஆனால் சில பேருக்கு பெரிய உபச்சாரங்களை பிரீத்தியோடு பண்ணி அதிதி சத்காரம் பண்ணுகிறோம் அல்லவா. அதுபோல பெருமாளே கூட தாரதமியம் எல்லாம் காட்டி பண்ணுகிறார் என்று தகவலே சுவாரஸ்யமாயிருக்கிறது. பெருமாள் பண்ணும் போது கூடவா இந்த தாரதமியங்கள் இருக்கும் என்றால் ஆமாம். இது கொஞ்சம் சுவாரஸ்யமான தகவலாக இருப்பதாலே நேராக மகாபாரத புஸ்தகத்தையே பார்த்து விடுவது நல்லது. சாந்தி பர்வத்திலே அதிலே பார்த்தால் ஒரு கதை. நாரதர் ஒரு முறை ஸ்வேதத்வீபத்துக்கு போய்விட்டு திரும்பி வந்தாராம். திரும்பி வந்த பிறகு நரநாராயணர்களை சென்று தரிசித்தாராம். நரநாராயணர்கள் பகவத் அம்சமான அவதாரங்கள். அவர்கள் நாரதரை குசல பிரசனம் பண்ணி வேதத்வீபத்திலே நீ என்ன தெரிந்து கொண்டாய் என்று கேட்டார்களாம். அங்கு தெரிந்து கொண்டதை அவர்களுக்கு சொன்னாராம் நாரதர். அப்படி ஒரு உரையாடல் வருகிறது. அந்த உரையாடலிலே நாரதர் சொல்லுகிற ஸ்லோகங்கள் இவை. ஏகாந்திகள் அதாவது பகவானிடம் மட்டுமே புத்தியை செலுத்துபவர்கள் என்றால் பகவானுக்கு மிகவும் பிரியமானவர்களாம். அதை விளக்குவதற்காக நாரதர் இந்த ஸ்லோகங்களை கூறியிருக்கிறார். இதிலே தற்போது நாம் கவனிக்க வேண்டியது என்ன? தன்னிடம் சமர்ப்பிக்கப்படும் வஸ்துகளில் சிலவற்றை தன்னுடைய காலிலும் சிலவற்றை தன்னுடைய தலையிலும் பெருமாள் ஏற்றுக்கொள்ளுவது உண்டு என்பது மட்டும் இப்போது போதும். இந்த கருத்து நாரத நரநாராயண சம்வாதத்தில் இருப்பதாலும் மகாபாரதத்தில் வேதவியாசர் முக்கிய கருத்தாக ஏற்றி வைத்திருப்பதாலும் அதை தேசிகன் ஸ்ரீமத் ரகசிய திரையசாரத்திலே மேற்கோள் காட்டுவதாலும் இது நம் சம்பிரதாயத்திலே முக்கியமான கருத்தாகிறது. காலில் சில தலையில் சில என்பதற்கட்டும், மார்பிலே எதையாவது ஏற்றுக்கொள்வதுண்டோ? ஏனென்றால் இங்கே திருமார்பில் ஏற்கின்றார் என்று மும்மணி கவி சொல்கிறதே, ஆனால் மகாபாரதத்திலே தலையிலும் காலிலும் அல்லவா சொல்லி இருக்கிறது என்று கேட்டால், இதோ இன்னொரு பங்கி ஸ்ரீமத் ரகசிய திரையசாரத்திலே அதிகார சங்கிரகத்திலிருந்து, திருவுடன் வந்த செழுமணி போல் திருமாலிதயம் மறுவிடமென்ன மலரடி சூடும் வகை பெருநாம். எப்படியானால் திரு என்பவளுக்கு திருமாலின் மார்பு இடமாகிறதோ, எப்படியானால் திருவுடன் வந்த செழுமணியான கௌஸ்துபத்துக்கும் திருமாலின் மார்பு இடமாகிறதோ, அதுபோலவே ஜீவாத்மாக்களுக்கான ஜீவாத்மாக்களான நமக்கு கூட திருமாலினுடைய மார்பே இடமாகிறது. திருமால் இதயம் மறுவிடம், அதாவது விரும்பும் இடம். யார் விரும்பும் இடம் என்பதை சொல்லவில்லை, நாமும் அவ்விடத்தை விரும்புகிறோம், பகவானும் நம்மை அவ்விடத்தில் விரும்பி ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏதாவதா என்ன புரிந்தது? திருவடியில் ஏற்கின்றார், திருமுடியில் ஏற்கின்றார், திருமார்பில் ஏற்கின்றார் என்று மூன்று உண்டு ஏற்றுக்கொள்வதிலே. எந்த வஸ்து, யார் கொடுத்த வஸ்து என்பதற்கேற்ப பெருமாளே அந்த நிர்ணயத்தை பண்ணி கொள்வார் என்பதும் புரிகிறது. இப்போது இந்த மும்மணிக்கோவை மொழியை திருமார்பில் ஏற்கின்றார் என்பதை இந்த பின்னணியோடு நாம் புரிந்து கொள்கிறோம். இவ்விடத்திலே ஒரு கதை மிக சுருக்கமாக சொல்லிவிடலாம். பெருமாளுக்கு திருவேங்கடமுடையானுக்கு ஒரு அரசன் மிகவும் பக்தியுடன் பிரதி தினமும் தன்னுடைய விபவத்துக்கு ஏற்றபடியாக ஸ்வர்ண புஷ்பம் புதுசு புதுசாக பண்ணி சமர்ப்பித்தானாம். ஆனால் அதே பகவானுக்கு அங்கிருந்த ஒரு குயவன் குலால மண் பாத்திரங்களை பண்ணுபவன் தன்னுடைய சக்திக்கு ஏற்றபடி தன்னுடைய பக்தி ஓரளவும் குறையாமல் தினம் தினமும் ஒரு மண் புஷ்பம் பண்ணி சமர்ப்பித்தானாம். ஒரே பெருமாளுக்கு ஒருவன் பொன் புஷ்பம் சமர்ப்பிக்கிறான், ஒருவன் மண் புஷ்பம் சமர்ப்பிக்கிறான், இருவரும் பக்தர்கள்தான். இந்த இரண்டையும் ஏற்றுக்கொள்கிறான் திருவேங்கடமுடையான். ஆனால் அவற்றிடையே தாரதமியம் காண்பிக்கிறானான், பொன் புஷ்பத்தை விட மண் புஷ்பத்தை அதிக உபகையுடன் ஏற்றுக்கொள்கிறானாம். அதை அந்த ராஜாவுக்கும் தெரிவிக்கும்படி தெரியும்படியாக அதை காண்பிக்கிறான். சமர்ப்பிக்கப்பட்ட வஸ்துவினுடைய உத்கர்ஷம் முக்கியமில்லை, சமர்ப்பித்தவனுடைய உள்ளப்பாங்குதான் முக்கியம். இந்த எந்தன் மும்மணிக்கோவை மொழியை திருமார்பில் ஏற்கின்றார். தம் திருமேனியிலே எந்த அவயவத்திலே ஏற்கின்றார் என்பதில் இவ்வாறு வாசி பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருத்தை வியாக்கியாதாவான தாத்தாச்சார் சுவாமி சூச்சிக்கிறார் மும்மணிக்கோவை வியாக்கியானத்திலே. அவருடைய வாக்கியம் இதோ: ஸ்ரீ பவித்ரம் போலே தாஸ்வர்வா சிரசா தேவஹ ப்ரதிக்ருஹ்ணாதி வை ஸ்வயம் என்று முண்டித்து சூடாபதேன பரிக்ருஹ்ய என்னுமாப் போலே மௌலிஸ்வஜாதவ முகுந்த கிரீட பாஜ கோதே பவத்ய தரித கலு வை ஜயந்தி. அவருடைய வியாக்கியானம் முடிந்து விட்டது இந்த வரிக்கு. இப்பொழுது வியாக்கியாதா ஏற்கின்றார் என்பதற்கு சம்ஸ்கிருதத்திலே இருக்கிற பரிக்ரஹம் என்கிற வார்த்தையை வைத்து சுருக்கமாக அர்த்தம் சொல்கிறார். சூடாபதேன பரிகிருஹ்ய என்னும் அப்போலே மௌலிஸ்வஜா தவ முகுந்த கிரீட பாஜா கோதே பவத்ய தரிதா கலு வைஜயந்தி. இவர் மிக ரத்ன சுருக்கமாக எழுதி நிறுத்திவிட்டார். இந்த ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டிவிட்டு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை கூட சொல்லவில்லை, வியாக்கியாதா நிறுத்திவிட்டார். இவர் என்ன பண்ணுகிறார், நம்மை ஒரு ஒப்பீடு பண்ணி பார்க்க சொல்கிறார். எதற்கும் எதற்கும் ஒப்பீடு? ஆண்டாளுடைய மாலைக்கும் தேசிகனுடைய மும்மணி கோவைக்கும் ஒப்பீடு பண்ண வேண்டுமாம். அப்பொழுது தெரியுமாம் ஏற்கின்றார் என்பதனுடைய உள்ளர்த்தம். என்னென்ன ஒப்பீடுகள் இருக்கின்றன, சாமியங்கள் இருக்கின்றன? ஆண்டாள் சமர்ப்பித்த சூடி கொடுத்த மாலைக்கும் தேசிகன் இப்பொழுது சமர்ப்பிக்கிற மும்மணி கோவை என்கிற பிரபந்த மாலைக்கும் என்றால், இரண்டுமே நாயிகாபாவத்தில் சமர்ப்பித்த மாலைகள், இரண்டுமே காதல் மேலீட்டால் சமர்ப்பித்த மாலைகள் என்பது முதல் ஒப்புமை. ஒன்றை அவன் தலையில் ஏற்றான், இன்னொன்றை திருமார்பில் ஏற்கின்றான். அவயவம் வேறானாலும் ஒரு பிரகிருஷ்டமான அவயவத்திலே பகவான் இந்த மாலையை ஏற்றுக்கொள்கிறான் என்பது பொதுவாயிற்று. இது இரண்டாவது ஒப்புமை. மூன்றாவது, அது வைஜயந்தியை விஞ்சுகிறது, கீழ்த்தள்ளுகிறது. அதரிதா கலு வைஜயந்தி என்ற அங்கே பதம், இது கௌஸ்துபத்தோடு உடனுரைகிறது, சமஸ்தானம் பெறுகிறது. இம்மணிக்கோவையுடன் ஏற்கின்றார் என்று இங்கே பதம். இது இரண்டையும் ஒப்பிடும் பொழுது ஏற்கனவே இருக்கிற திருவாபரணத்தோடு சேர்த்து பேசுவது என்பது மூன்றாவது ஒப்புமை. இன்னும் ஒன்று, அதுவும் ஸ்ரக், இதுவும் கோவை. மௌலி ஸ்ரஜா மும்மணி கோவை, ஸ்ரக் என்றால் கோவை என்றுதான் அர்த்தம். இது நாலாவது ஒப்புமை. வார்த்தைகளிலேயும் ஒப்புமை, அங்கேயும் பரிகிருஹ்ய என்று பதம், இங்கேயும் ஏற்கின்றார் என்று பதம், அர்த்தம் ஒன்றுதான். இன்னும் கூட ஒன்று, அங்கேயும் அதரிதா என்பதற்கு கீழிடத்திலே இருப்பது என்று வாஸ்தவார்த்தம் ஒன்று, குறைந்த சிறப்பு கொண்டது என்று வேறொரு அர்த்தம் வருகிற கவிநயம் உண்டு. பதத்துக்கு ரெண்டு அர்த்தங்கள் கிடையாது, ஆனால் தாத்பரியத்திலே இரண்டாவது அர்த்தம் வந்து விடுகிறது. இங்கேயும் அப்படித்தான், உடன் ஏற்கின்றார். உடன் என்ற போது கூடவே என்கிற வாஸ்தவார்த்தம் மட்டுமில்லாமல் அதற்கு சமமாக என்ற புது அர்த்தமும் வருகிற கவிநயம் இருக்கிறது. இவ்வளவு சாமியங்கள் இரண்டுமே நாயிகாபாவத்தாலே, இரண்டுமே அவஜவத்திலே ஏற்றது, இரண்டுமே திருவாபரணத்தையோடு சமஸ்தானம் பெறுகிறது, இரண்டுமே சிறக்கு கோவையாக இருக்கிறது, இரண்டையுமே அவர் ஏற்கின்றார், இரண்டிலே இரண்டிலேயுமே பதங்களிலே கவிநயம் இருக்கிறது என்று இவ்வளவு சாமியங்கள் இருப்பதாலே வியாக்கியாதா இதை எடுத்து காட்டுகிறார். ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை போலவாக்கும் தேசிகனின் மும்மணி கோவை என்கிறார் இந்த வியாக்கியாதா. இதுவரை ஏற்கின்றார் என்ற பதத்தினுடைய அர்த்தங்களை கேட்டு அனுபவித்தோம். அடுத்த வாரம் தன் என்பதன் அர்த்தங்களை கேட்டு மகிழப் போகிறோம். சீரார்த்தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.